பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கொஞ்சும் வண்ண வஞ்சித்திட்டு அஞ்சு அஞ்சு கெஞ்சும் போது ஆசையில்லையா? மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சும் வண்ண வஞ்சித்திட்டு அஞ்சு அஞ்சு கெஞ்சும் போது ஆசையில்லையா? நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளிக்கொண்ட மங்கை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். நாள் கண்டு மாலையிட்டு நான் உன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன்.